இந்த கோயில் மட்டும் இங்கே இல்லைன்னா இந்த உலகம் என்னாகும்? நம்ம பாரம் எல்லாம் அவன் தாங்கலன்னா நம்ம பொறுப்பு என்னாகும்? நம்ம சாயி கோயிலே அடாது விசேஷம், நாம வாழும் வாழ்க்கையிலே இன்று கும்பாபிஷேகம். நம்ம சாயி கோயிலே அடாது விசேஷம், நாம வாழும் வாழ்க்கையிலே இந்த கோயில் மட்டும் இங்கே இல்லைன்னா இந்த உலகம் என்னாகும்? நம்ம பாரம் எல்லாம் அவன் தாங்கலன்னா நம்ம பொறுப்பு என்னாகும்? பல ஆறுகள் வந்து சேர்ந்திடும் ஒரு கடலினை போலே, ஒரு கடலினை போலே. பல ஊர்களும் வந்து கூடிடும் திருநாள் இதுதானே, உற்சவம் என்று ஊரெல்லாம் கேட்கிறான். பத்திரம் என்று நீ பாபாவை நம்பியே உன் வாழ்வை ஒப்படைப்பாய். இந்த கோயில் மட்டும் இங்கே இல்லைன்னா நம்ம பாரம் எல்லாம் அவன் தாங்கலன்னா. எளியோர்களும் உழைப்போர்களும் இளைப்பாரிடும் இடமே, பரதேசியும் விசுவாசியும் பசியாரிடும் இடமே, கல்லார்கள் என்ன கத்தார்கள் என்ன, எல்லாருக்கும் இதுதான் பொதுவானது. எல்லாமும் இங்கே நில்லாமல் போகும், என்னாலும் நிற்கும் மெய் பொருள்தான் இது. இந்த கோயில் மட்டும் இங்கே இல்லைன்னா இந்த உலகம் என்னாகும்? நம்ம பாரம் எல்லாம் அவன் தாங்கலன்னா நம்ம பொறுப்பு என்னாகும்? இன்று கும்பாபிஷேகம் நம்ம சாயி கோயிலே அடாது விசேஷம், நாம வாழும் வாழ்க்கையிலே இந்த கோயில் மட்டும் இங்கே இல்லைன்னா இந்த உலகம் என்னாகும்? நம்ம பாரம் எல்லாம் அவன் தாங்கலன்னா நம்ம பொறுப்பு என்னாகும்?